Your will be done on earth as it is in heaven. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Und vergib uns unsere Schuld, jako i my odpuszczamy naszym winowajcom. Ma fała sinu deu. Mas livra-nos del mal. Porque teu é o reino. Und die Kraft, die Tiferet, leolmei olamim. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amém. Amém. Amém. Venha o teu reino, teu reino.